मालुमा डोल माई सा लंगड़ी मालुमा तेजी गली जिन्हें क्रैकी उठा सालुमा गल गरी गले कुत उठा गल गले पलचिन पल बलक मिटा मैं लोकले பல பலக்குது மிட்டா மேல லோக்கலே போரிடா மட்ட பண்ணி புட்டா மஜா மேல பேரிடா தெச்சி கலி சின்ன கிராக்கி ஊட்டா சாலுமா அரிக்கல் கரிக்கல் கொத்து ஊட்டா கலகலே பல்ச்சின் பல பலக்குது மிட்டா மேல லோக்கலே பல பலக்குது மிட்டா மேல லோக்கலே.